என்றார். நீ சிரிச்சு போனதால் இது காதல் என்பதால், மிக தொலைவில் இருக்கும் நீ சிறு தொடவு இருப்பதால், உன்னை பிரிந்த பின்புதான் இந்த காதல் வலிச்சிச்சா. பெண்ணே உன் கூட வாழ வேண்டும் என்ற காதலி நீதானே, உன்னை பிரிந்த நாளில் இருந்து உன்னை மிஸ் பண்ணுற இங்க நானே. என் மனதில் இருக்கும் பாதி கவிதை நீதான் அன்றே, உன்னை பார்த்து பேச எந்த உள்ளம் முருகுதே, என் ஆசை எல்லாம் உம்மடியில் உறங்கவே. அடியே பெண்ணே என் காதல் நீ அன்பே, மனதுக்குள்ளே என்னை வருக்காதே. இருக்குதே